ஆவடிப்பு நிறங்கள் நெண்ணில் சாயுறங்கி கண்ணில் முத்தாய் காதில் சிந்தாய் மெய்யில் திருப்பணியாய் விரியாத்தெந்து நீ இதழில் தொடிச்சு துள்ளி நம்பரம் பந்தலகத்தே தேனுருக்கி தேடியதாரி பள்ளி தேனிலே குஞ்சோளம் ஓளமிளக்கத்தில் நீராடி ஓலபாலம் நின்று சாஞ்சாடி தாளமாடும் வேளையில் அறியாத்த தானி அறிய மர்மரம் கண்ணில் முத்தாய் காதில் சிந்தாய் மெய்யில் திருப்பணியாய் ஆயிரவல்லி பூத்து திளங்கி ஆகாசம் மௌனம் நின்னு தரிக்கும் போல் மனம் மங்கி தெளியும் போல் கண்ணில் முத்தாய் காதில் சிந்தாய் மெய்யில் திருப்பணியாய்.